శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. శ్రీమల్లక్ష్మణయోగీంద్రసిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్రకులోద్భూతం వరదార్యమహం భజే. தினந்தோறும் தேசிகன், தேசிகா டெய்லி என்ற குழுமத்தின் வாயிலாக திருவோணத் திருவிழவு என்கிற தொடரில் சுவாமி தேசிகன் விஷயகமான ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த தொடரின் கிரமத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் விஷயகமான சுவாமி குமார நயினாராச்சாரியார் அருளி செய்ததான ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்திகி என்கிற கிரந்தத்தில் இதுவரை ரெண்டு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். நீ மூணாவது ஸ்லோகத்தை சொல்லணும். விஸ்வாந்தராந்தமசக்ஷபண பிரவீணோ விதோத்தமானேந்துமயூகஜாலை விமரசங்கரதாங்கச்சிண்ணோ வேதாந்தசூரிச்சரணோ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய திருவடிகளில் பிரபத்தி அனுஷ்டிப்பதாக உள்ள இந்த ஸ்லோகங்கள் தேசிகனுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை சொல்லுகின்ற ஸ்லோகங்கள். குரு என்றால் இருட்டை போக்குபவன். குஷப்தஸ்து அந்தகாரஸ்யா ருஷப்தஸ்து தன் நிவர்த்தகா. அந்தகார நிவர்த்தியத்வாது குருரித்யபிதீயதே என்று சொல்லப்படுகிறது. குருவானவன் நம்முடைய இருட்டையெல்லாம் போக்குகின்றான். எந்த இருட்டு? அஜ்ஞானம் என்கிற இருட்டு. அஜ்ஞானம் என்கிற இருட்டை போக்குவதற்கு குருவால் மாத்திரமே முடியும். ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனே. நம்முடைய மனசுல அந்தகாரம் அஜ்ஞானம் என்கிற இருட்டு இருக்கிறது. அதில் ஞானம் என்கிற விளக்கை ஏற்றினால் அந்த அஜ்ஞானம் என்கிற இருள் மறைந்துவிடும். மனத்து ஏற்றி எழில் ஞான விளக்கை ஏற்றி இருளனைத்தும் மாற்றினவர்க்கு, நம்முடைய இருள் அஞ்ஞானத்தை எல்லாவற்றையும் போக்கியவருக்கு ஒரு கைமாறி ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, சாட்சாத் பகவானாலே கூட செய்ய முடியாது என்பதாக பாசுரம். குருவினுடைய திருவடியை சொல்லுவதெல்லாம் திருவடியினுடைய புகழ் என்றால் அது குருவினுடைய புகழே. அப்படி சாதாரண ஒரு ஆச்சாரியனுக்கு இருளை மாற்றும் சக்தி உண்டென்றால் சுவாமி தேசிகனுக்கு இந்த சக்தி இல்லை என்று சொல்ல முடியுமா? சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் அர்த்தாத்து சுவாமி தேசிகன் நம்முடைய எல்லா விதமான இருட்டையும் போக்குகின்றார். யாருடைய இருட்டு? லோகத்தினுடைய இருட்டு. விஸ்வாந்தராந்த தமச க்ஷபண பிரவீனோ. விஸ்வாந்தர அந்த தமச க்ஷபனா, க்ஷபனத்தில் பிரவீனவ், இந்த லோகத்தில் இருக்கின்ற இருட்டு. சில ஆச்சாரியர்கள் அந்தந்த காலத்தில் சில சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்வார். அது அந்தந்த காலத்தில் அப்பொழுது கேட்டிருக்கின்ற சிஷ்யனுக்கு அஜ்ஞானம் என்கிற இருள் போகிவிடும். சில ஆச்சாரியர்கள் தங்களுடைய கிரந்தங்களினாலே அந்த சுவாமி எழுந்தருளியிருக்கின்ற காலத்தில் மாத்திரமல்ல, பிற்பாடு வரப்போகின்ற சந்ததியருக்கும் இருட்டை போக்குவார்கள் தாங்கள் எழுதி வைத்த கிரந்தங்களினாலே. சுவாமி தேசிகனும் அதுபோலவே அந்த காலத்தில் எழுந்தருளிந்த, அவருடைய சமகாலத்தில் எழுந்தருளியிருந்த சிஷ்யர்களுக்கு குமார வரதாச்சாரியர், பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி இதுபோல உள்ள சிஷ்யர்களுக்கு இருட்டை அந்தகாரத்தை மாற்றிக் கொடுத்தாலும், சுவாமி எழுதிய கிரந்தங்களினாலே இன்றளவும் நம்முடைய அந்தகாரத்தை எல்லாம், அஞ்ஞானங்களை எல்லாம் போக்கித் தருகிறார். அதனாலதான் விஸ்வம்பராம் விஸ்வாந்தராந்த தமச க்ஷபண பிரவீனவ், விஸ்வாந்தரம் இந்த லோகத்திற்கு இடையில், விஸ்வம் என்ற சப்தத்தினாலே லட்சணையா அந்த லோகத்தில் இருக்கிற மக்களை குறிக்கின்றது. இந்த லோகத்தில் இருக்கின்ற மக்களின் இடையில் உண்டாயிருக்கின்றதான அந்த தமச, தமசு என்றாலே இருட்டு, அந்த தமசு காடமான இருட்டு, மிகவும் கடினமான இருட்டு, அப்படிப்பட்டதான தமஸ், அந்த இருட்டை போக்கடிப்பதில் வல்லவர் சுவாமி தேசிகர். நமக்குள்ள இருட்டு என்னது அப்படின்னா, நமக்குள்ள அஞ்ஞானம் என்னன்னா, அதெல்லாம் மித்யாஞானங்கள். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, பல பேருக்கு முக்கியமான இருட்டு என்னன்னா, இந்த சரீரமே ஆத்மானு நினைச்சிட்டு இருக்கிறது. அந்த இருட்டு, இந்த மாதிரி இருட்டுலாம் இருக்க லோகத்தில், சரீரமே ஆத்மா, இந்த ஆத்மான்றது ஒன்று கிடையாது, சரீரம்தான் மோக்ஷன்னு ஒன்று கிடையாது, எது நல்லதோ அதை வந்து கெடுதல் நினச்சிக்கிறது, எது நல்லது மோட்ச பிராப்தி நல்லது, மோட்சத்துக்கு போயிட்டானா நமக்கு இந்த லோகத்திலேருந்து போடுவோமேன்னு நினச்சிட்டு, எனக்கு இப்போ பிரபத்தி பண்ணிட்டா, சில பேர்லாம் நினச்சிட்டு இருக்காலே பிரபத்தி பண்ணிட்டா மோட்சத்துக்கு போயிடுவோம், அதனால் பிரபத்தி இப்போ பண்ணிக்கக்கூடாது, மோட்சத்துக்கு படுத்துட்டு இருக்கிற சமயத்துல பண்ணிக்கணும்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காளே, இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அப்படிப்பட்டதான மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மாற்றி, தன்னுடைய கிரந்தங்களினாலே மாற்றுபவர் சுவாமி தேசிகன். விஸ்வாந்தர லோகத்தில், லோகத்தில் இருக்கின்ற மக்களினுடைய, மக்களுக்கு இடையில் உள்ளதான அந்த தமஸ் மூட நம்பிக்கைகள், அதுவா மிகவும் கடினமான இருட்டு, அந்த இருட்டை அதனுடைய க்ஷபணம், அதனுடைய போக்கடித்தல், அதில் பிரவீனவ், அதில் சமர்த்தவ். சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தில் ஏதாவது ஒரு கிரந்தமே போறோம்னு சொல்றா இல்லையா, அந்த ஒரு கிரந்தத்தை சேவிச்சாலே நமக்கு நம்முடைய இருட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிடும், நம்முடைய அஞ்ஞானங்கள் விலக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டதான சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகனுடைய திருவடி விஸ்வாந்தராந்த தமச க்ஷபண பிரவீனோ. இருட்டு போக்கணும்னா அதில் வெளிச்சம் இருந்தா தானே போகும். அப்ப இருட்டை போக்கடிக்கக்கூடியதான வெளிச்சம் எங்க இருக்குன்னா, மகாபுருஷாளுடைய லட்சணம், சுவாமி தேசிகன் மகாபுருஷனார் அப்படின்னால சுவாமி தேசிகனுடைய திருவடி நகங்கள் இருக்க அதெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குமா, அந்த திருவடி நகங்களை பார்த்தா அதுவே ஒரு சந்திரனோ அப்படின்னு தோணுமா. வித்யோதமான நகரேந்து மயூகஜாலை, வித்யோதமான பிரகாசிக்கின்றதான நகரம் நகங்கள், அந்த நகங்களே இந்துக்கள், அது அந்த நகங்களே சந்திரங்கள், அத்வைகளுடைய கிரணம், அந்த கிரணங்களுடைய கூட்டம், பிரகாசிக்கின்றதான நகங்களாகிற சந்திரன்களுடைய கிரணங்களுடைய சமூகத்தின் உடையது அப்படின்னு அர்த்தம். லோகத்தில் ஒரே ஒரு சந்திரன் நன்றாக பிரகாசித்தாலே அந்த இடத்துல இருட்டு போயிடும். சுவாமி திருவடிகளில் 10 விரல்களில் 10 சந்திரன் இருந்தா அது எவ்வளவு இருட்டை போக்கடிக்கக்கூடும், அந்த இடத்துல இருட்டுன்ற சப்தத்துக்கே இடம் இருக்காது. அதனால சுவாமி திருவடிகளை ஆசிரியிச்சா நமக்கு அஞ்ஞானம் என்கிற சப்தமே அங்கே இருக்காது. வித்யோதமான பிரகாசிக்கின்றதான நகரங்கள், நகங்கள், அந்த நகங்கள் பிரகாசிக்கின்றது. இதெல்லாம் மகாபுருஷ லட்சணம் சொல்லுவானேண்டா. மகாபுருஷாளுக்கு இந்த நகங்கள் எல்லாம் அவ்வளவு நன்றாக இருக்குன்னு. அந்த நகங்களுடைய கூட்டங்கள், மயூகங்கள், கிரணங்கள், கிரண கூட்டங்கள், அவைகளினால, அவைகளோடு அவைகளினாலே பிரகாசிப்பக்கூடியதான இந்த திருவடிகள். வித்யோதமான நகரேந்து மயூகஜாலை, அது மட்டுமல்ல, விக்யாத தாமரச சங்கரதாங்க சின்னம், மகாபுருஷாளுடைய திருவடிகள்ல ரேகைகள்லாம் இருக்கும். எப்படிப்பட்ட ரேகைகள்? தாமர புஷ்பம், சங்கம், சக்கரம் முதலான ரேகைகள்லாம், இதெல்லாம் மகாபுருஷ லட்சணம் சொல்றது. சுவாமி திருவடிகளுடைய ரேகைகளும் அப்படி இருக்கும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடிகள்ல இந்த ரேகைகள் இருக்கும்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போர் இலச்சினை பட நடந்து என்றார். கிருஷ்ணன் நடந்து போறானா? நடந்து போறச்ச ஒரு காலில் சக்கரம் இருக்கு, ஒரு காலில் சங்கம் இருக்கு. அந்த காலை பதிச்சு வச்சு நடந்து போறச்ச அந்த சக்கரமும் சங்கமும் எழுதினார் போல இருக்கான். அங்கங்க திருவடி, திருவடி பதிஞ்சிருக்கு, அது நடுவில் சக்கரம் எழுதியிருக்கு, ஒரு திருவடி பதிஞ்சிருக்க, இரண்டு திருவடி பதிச்சு அங்கே சங்கம் எழுதியிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி விக்யாத தாமரச சங்க ரதாங்க சின்னம், விக்யாதம் நன்று பிரகாசிக்கின்றதான, நன்கு பிரசித்தமாக இருக்கக்கூடியதான தாமரசம், தாமரைப்பூ, சங்கம், ரதாங்கம், சங்கம், சங்கு, ரதாங்கம், சக்கரம், இவைகளை சின்னமாக உடைத்ததான திருவடிகள். அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்யே, வேதாந்த சூரி சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகளில் நான் சரணம் போகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு அவதார விசேஷத்தை ஞாபகப்படுத்துவது போல இருக்கின்றது என்பதையும் கடந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் பார்த்தோம். வித்வன்மதங்கதசிகாபரணாயமானோ விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதானபூதௌ வித்வேஷிவாதி மகுடீ முகுடீகிருத குட்டணவுதௌ. இந்த மூன்று விசேஷங்கள், மூன்று பாதங்களினால சாட்சாத்தா வாமனாவதாரத்தின் திருவிக்ரமாவதாரத்தை சொல்லுவது போல இருக்கிறது என்று பார்த்தோம். அதுபோல இரண்டாவது ஸ்லோகத்தில் விஸ்வம்பரா மச்சிதராம் அபிபாவயந்தோ விநியாசத்தோ விவித சஜ்ஜனதானுபாவியோ விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோ இப்படின்ற இரண்டாவது ஸ்லோகத்தில் உள்ள முதல் மூன்று பாதங்களினால வராகாவதாரத்தை குறிப்பது போல இருக்கிறது என்றும் பார்த்தோம். இந்த மூணாவது ஸ்லோகம் எந்த அவதாரத்தை குறிக்கிறது என்றால், இது ஹயக்ரீவ அவதாரத்தை குறிப்பது போல இருக்கிறது. ஹயக்ரீவ அவதாரம் என்பது ஹயக்ரீவன் என்கிறதாக ஒரு அசுரன் இருந்தான். அவன் குதிரை முகத்தவன், சரீரம் எல்லாம் மனுஷனை போல இருக்கும், முகம் மாத்திரம் கழுத்து, கழுத்துக்கு மேல குதிரை மாதிரி இருக்கும். அவன் தபச பண்ணி குதிரை போல முகமுடைய அவன் தனக்கு சாகாவரம் வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஆனால் இந்த சாகாவரம் கிடையாது, எல்லாரா இருந்தாலும் பொய்தாகணும் ஒரு நாளைக்கு என்று அவனுக்கு புத்தியை உண்டான போது, ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறதா நினைச்சிட்டு, இந்த லோகத்தில் நான் ஒத்தந்தான குதிரை முகமா இருக்க, அதனால இனிமே எனக்கு மரணம் வந்தா இந்த மாதிரி குதிரை முகத்தினால ஒத்தனால்தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு அவன் பிரார்த்திச்சானா. பிரம்மாவும் அவனுக்கு அப்படியே ஆகட்டும்னு அனுமதிச்சிட்டார். வரம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷன் அது சாதாரணமாக இருக்க தோணுமா, கொழுப்பு ஏறி போயிடும், லோகத்தில் இருக்கவாள்லாம் ஹிம்சிச்சுட்டு இருந்தா. கடைசியில் பிரம்மா கிட்டேயே வந்தான். பிரம்மாவுக்கு ஒரே சொத்து வேதங்கள், அந்த வேதங்களை அபகரித்துட்டு போயிட்டான். அப்படி வேதங்களை அபகரித்த போது பிரம்மா பெருமாளை பிரார்த்திக்க, பெருமாளும் அஸ்வமுகனாக அவதரித்து அந்த வேதங்களை மீட்டுக் கொடுத்தான் என்பதாக ஹயக்ரீவ அவதாரத்தினுடைய பலவிதமான கதைகளில் ஒரு கதை. அந்த வேதங்கள் தான் நமக்கு ஞானம். வேதம் போயிட்டுதுன்னா லோகமே இருட்டா போயிடும். துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட என்கிறார் பெரியாழ்வார். நான் வரை போயிருத்துனா பிரம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல, கண்ணை கட்டி இருட்டில் விட்டுருக்க அமர் இருக்கு, லோகமெல்லாம் இருட்டி போடுது. அப்ப என்ன பண்றார் பகவான்னா, ஹைக்ரீவனாக அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு ஞானத்தை மறுபடியும் வேதத்தை உபதேசிக்க மறுபடியும் இந்த லோகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரா. அதான் விஸ்வாந்தராந்த தமசக்ஷபண பிரவீனோ, லோகத்தில் இருக்கக்கூடியதான காடமான இருட்டை, அந்த இருட்டை போக்கடிக்கக்கூடியதான அவதாரம். விஸ்வாந்தராந்த தமசக்ஷபண பிரவீனோ வித்யோதமான நகரேந்து மயூகஜாலை. இந்த ஹைக்ரீவ அவதாரத்தில் வெள்ள விளையர்னு குதிரையா பெருமாள், வெள்ள விளையர்னு அவருடைய எல்லா முகம் எல்லாமே அவருக்கு நல்ல வெளுத்துதான் இருக்காம். அந்த நகரங்கள், அந்த நகங்களும் வெளுப்பாக இருக்கும். அந்த அதனுடைய மயூகஜாலங்கள்னால நகரேந்து மயூகஜாலை. அது மாத்திரம் இல்லை, சந்திரமண்டலத்தில் இருக்கானா பெருமாள் ஹைக்ரீவத்தில், ஹைக்ரீவ அவதாரத்தில் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த பெருமாளுடைய ஹைக்ரீவன் எப்படி எழுதிருக்கான்னா, தாமர புஷ்பத்தில் எழுதிருக்கான், கையில சக்கரம் சங்கம் இவைகள் எல்லாம் சேர்ந்து எழுந்திருக்கிறான். இதுதான் சுவாமி தேசிகன் ஹைக்ரீவ ஸ்லோகத்தில், ஹைக்ரீவ ஸ்தோத்திரத்தில் கடைசியில் தாய்க்கிறார். வியாக்யா முத்ராம் கரசரசிஜை புஸ்தகம் சங்க சக்ரே பிப்ரத் பின்னஸ்பட்டிகருச்சிரே புண்டரீகே நிஷன்னஹா. ஸ்பட்டிகருச்சிரே புண்டரீகே, வெளுத்ததான காந்தியை உடையதான தாமரை, வெண்தாமரை, அந்த தாமரையில் எழுந்திருக்கலாம். விக்யாத தாமரம், அதுல எப்படி எழுந்திருக்காருன்னா, சங்க சக்கரே பிப்ரத், சங்கம் சக்கரம் இவைகள் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார். அதான் தாமரச சங்கர தாங்க சின்னங்களோடு சேவிக்க சேவதாய்கிறவன். அம்லான ஸ்ரீ அமிர்த விசதைஹி அம்சுபி பிளாவயன் மாம். அவருடைய அமிர்த விசதைஹி அம்சுபிஹி, அமிர்தத்தை காட்டிலும் அதிகமானதான அந்த கிரணங்கள், அமிர்தத்தை பொழிவதான கிரணங்கள், அவைகள்னாலே என்னை நினைக்கிறான் என்பதாக. அதனால அமிர்தம் இருக்குன்னா அமிர்தம்னா சந்திரன் கூட அர்த்தம். இப்படி சந்திரனோடு சந்திரனாலே சந்திரனாக சந்திரனோடு சந்திரமண்டலத்தில் இருந்து கொண்டு இந்த லோகங்களுடைய இருட்டையெல்லாம் போக்கடித்துக் கொண்டு புண்டரீகத்தில் தாமரசத்தில் எழுந்தருளி இருந்து கொண்டு சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டு இப்படி இந்த இதை எல்லாத்தையும் இங்க சொல்றபடினால ஹைக்ரீவ அவதாரத்தை சூச்சிப்பிக்கின்றதாக இருக்கிறது இந்த ஸ்லோகம். வேதாந்த சூரி சரணம், வேதாந்த சூரி சாட்சாத் வேதாந்தாச்சாரியன் முதல்ல பெருமாளுக்கு தான் பிறந்த திருநாமம். அந்த திருநாமத்தை தான் சுவாமி தேசிகனுக்கு பெருமாள் அனுகிரகிச்சார், பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். அதனால வேதாந்த சூரின்றது சாட்சாத் பெரிய பெருமாள், அந்த பெருமாளுடைய அவதாரம் பெருமாள், அந்த பெருமாளுடைய அவதாரமே சுவாமி தேசிகன். பெரிய பெருமாள் தான் திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான் அவதாரம்னு சொல்றது. அதனால வேதாந்த சூரியகரணம்னு பெருமாளையும் சொல்லலாம், சுவாமி தேசிகனையும் சொல்லலாம். இப்படியாக சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை திருவடிகளுடைய புகழை சொல்லுவதான இந்த ஸ்லோகம். ஹயக்ரீவ அவதாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவதான இந்த ஸ்லோகம். விஸ்வாந்தராந்த தமச க்ஷபண பிரவீனோ வித்யோதமான நகரேந்து மயூகஜாலை விக்யாத தாமரச சங்கரதாங்க சின்னௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.